శ్రీమన్నూతన రంగన హరితరాలబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణ హరితరాజ్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీ వాసేంద్ర కటాక్ష సంతర సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగధీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీష యోగీంద్ర హయాస్య పదసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్ర హర్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య భాగ్వృద్ధి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. సభాయై నమః. మిగவும் ముఖ్యமான ஒரு ஸ்தோத்திரத்தை நாம் இன்று தொடங்கி அனுபவிக்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய வைராக்கிய பஞ்சகம் என்ற சுவாமி தேசிகனால் ஏற்றப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அவதாரிக விசேஷத்தை நேற்று அனுபவித்தோம். இன்று தொடக்கமாக ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். வைராக்கிய பஞ்சகத்தில் முதல் ஸ்லோகம் க்ஷோணீ கோணசதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுப்யக்ஷுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான்ன மன்யாமகே தேவம் சேவிதுமேவ நிச்சினுமகே யோசௌ தயாளு புரா தானாமுஷ்டிமுச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேசதாம். ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு நிறைய பேர் மகான்கள் வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அதில் பிராச்சீன வியாக்கியானம் சம்ஸ்கிருதத்தில் ஒரு வியாக்கியானம் கிடைக்கிறது, ரொம்ப பிராச்சீனமான வியாக்கியானம், பிரசித்த வித்வான் அன்றைய காலகட்டங்களில் வீரராகவாச்சாரியாருடைய வியாக்கியானம் தமிழில் கிடைக்கிறது. அதே மாதிரி இதற்கு தாற்பரிய அதாவது பாவார்த்தமாகவும் சில வியாக்கியானங்கள் கிடைக்கிறது. நம்முடைய பரம பூஜனீயர் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியர் பௌண்டரீகபுரம் சுவாமி அருளி செய்த வியாக்கியானமும் இருக்கு, தெளிவான தமிழ் உரையில உரையும் இருக்கு, இதற்கு வி என் தேசிகாச்சார் சுவாமி சாதித்த உரையும் இருக்கு. கலோ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக, அதே மாதிரி யஸ்மாதேவ ஜெகந்நாதா கிருத்வா மர்த்தியமயீம் தனூம் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாத்திரபாணினா, இது மாதிரியான பிரமாணங்களை கொண்டு பார்க்கும்பொழுது கலியுகத்தில் மற்ற லௌகிக விஷய சுகங்களில் ஈடுபடாமல் எம்பெருமானை பற்றி மட்டுமே தியானிக்கக்கூடிய மகான்கள் நிறைய அவதரித்திருக்கிறார்கள். அப்படி அவதரித்த மகான்கள்ல மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியன் நம்முடைய சுவாமி தேசிகன். நீதி சதகத்தில் திருணமவ லகு லக்ஷ்மீஹி அப்படின்னு சொன்னான். மற்ற எல்லாவற்றையும் புல்ல பார்க்கிறா போல பார்க்கக்கூடியவர்கள், எம்பெருவான் விஷயமான சிந்தனையை மட்டும் உடையவர்கள். க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல, ஆறே ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான சின்ன ஸ்தோத்திரம். சுவாமியினுடைய வைராக்கியத்தை பறைசாற்றுவதாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த ஸ்தோத்திரத்திற்கு அந்த பேர் ஏற்பட்டது. அவதாரிகையிலேயே பார்த்தோம் இந்த ஸ்தோத்திரமானது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு. இந்த பூமி இருக்கே இது ரொம்ப பெருசு, தேசோ விஷாலஹா விபுலாச பிருத்திவி அப்படின்னு சொல்லுவான். அந்த பூமியில ஏதோ கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை ஆண்டு அதனால் கர்வம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ராஜாக்கள். கர்வம் அதிகமாயிடுச்சுன்னா புத்தி பேதலிச்சு போயிடும். கர்வம் அதிகமா போய் மற்றவர்களை இழிவாக பார்க்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். குரோதாத்து சம்மோகா, கடைசியில் அந்த ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது புத்தி நாஷாத் பிரணஷ்யதி அப்படின்னு வரும் நீதி ஸ்லோகம். புத்தி நாசம் ஏற்பட்டதுனால் மொத்தம் நாசமாயிடும். அப்படிப்பட்ட கர்வம் கொண்ட அரசர்கள் அவர்களிடத்துல போய் நம்முடைய ஜீவாதாரத்திற்காக எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்யக்கூடியதான இந்த திருவாக்குனால அவர்களை புகழ்ந்து பேசுறதுன்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார், அவருடைய பால்ய சிநேகிதரான வித்யாரண்யரிடத்துல என்னுடைய கவி ஏற்றக்கூடிய அந்த திறமைய அவர்களுடைய விஷயத்துல வீணாக பயன்படுத்த முடியுமா என்னால? நான் ஏன் அப்படி பயன்படுத்தணும்? எனக்கு அவசியம் இல்லை. அவர்களுக்கு தனம் இருக்கின்றது, எனக்கு புலமை இருக்கிறது, அதற்காக என்ன விலை பேசி அவர்களால் வாங்க முடியாது. இப்போ அவர்களுடைய தனம் இருக்க அது உம்மை போன்று இருக்கக்கூடியவர்களுக்கு வேணா பிரயோஜனப்படலாம், என்ன அது ஒண்ணுமே பண்ணவே பண்ணாது. அப்படிப்பட்டவங்க நான் ஒரு வஸ்துவா கூட பார்க்கவே மாட்டேன்றார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்டவர்கள் நான் வந்து வஸ்துவா கூட பார்க்க மாட்டேன். க்ஷோணி கோண சதாம்ச பாலனகலா துர்வார கர்வானல க்ஷுப்ய க்ஷுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான்ன மன்யாமகே. அப்படிப்பட்டவன் எனக்கு வேணவே வேணாமே, நான் அவளை வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது கர்வம் இல்லை, சுவாமியினுடைய வைராக்கியம். எப்படி அப்படின்னால், யோமே கர்ப்பகதஸ்யாபி அப்படின்னு ஒரு விஷ்ணு புராண விஷ்ணு தர்மத்து ஸ்லோகம் இருக்கு. கருவில் இருக்கக்கூடிய சிசுவு கூட சாப்பிடறதுக்கு உணவு கொடுக்கிறான், உயிர் வாழறதுக்கான வழி கொடுக்கிறான், எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறான் ஈஸ்வரன். கருவில் இருக்கும்பொழுதே, அம்மாவனுடைய வயிற்றில் இருக்கும்பொழுதே அதற்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் பண்ணி கொடுக்கிறான் பெருமாள். அந்த குழந்தை வெளியில வந்த பிறகு பண்ணி கொடுக்காமையா இருப்பான்? இல்ல, அந்த பெருமாள் பண்ணி கொடுக்காத அளவிற்கு யோக நித்திரையில இருக்கானா? இல்ல, ஒரு அந்த கடவுள் தான் இல்லாம போயிட்டானா? ஒரு ஸ்லோகமே இருக்கு, இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. கருவிலேயே இருக்கக்கூடிய குழந்தைக்கு சகல சௌகரியங்களையும் பண்ணி தரக்கூடியவன் வெளியில வந்த பிறகு ஒண்ணுமே பண்றது இல்லையே, அவன் தூங்கி போயிட்டானா அப்படின்னு கேட்கிறா போல சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகமே இருக்கு. நான் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே என்னுடைய கர்மாக்களின் அடிப்படையில் அனுபவிக்கிறேன்னு நினைச்சுக்கிறேன். நான் ஏன் இதை கஷ்டமா நினைக்கணும்ன்ற சுவாமி தேசிகன். எம்பெருமானுடைய அனுகிரகம் லீலா ரூபமாக அவன் எல்லாவற்றையும் செய்கின்றான். அவாவாருடைய கர்மாக்களுக்கு அனுகுணமாகத்தானே எல்லாமே இயங்கும். நாம செய்ய வேண்டியது என்ன? இந்த மாதிரியாக நாம் சம்பாதிக்க வேண்டும், இந்த மாதிரியாக நாம பிழைக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய சிந்தனை இல்லை. எம்பெருமானுடைய சங்கல்பப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு இருக்கணும். ஆகையினால நான் இவர்களை ஸ்தோத்திரம் செய்வதற்காக இல்லை, தேவமேவ சேவித்தும் நிச்சல மகேனா. அந்த எம்பெருமான் வரதனை சேவிப்பதற்கு நான் நிச்சயமா இருக்கேன். யார் தயாளு இந்த லோகத்தில்? உதார குணம் படைத்தவன் எம்பெருமான் சாட்சாதாக. அப்படிப்பட்ட எம்பெருமானை விட்டுட்டு நான் மற்றவா பின்னாடி போகணும்னு நீ என்ன சொல்றியே, நான் ஏன் போகணும்? அவனுக்கே தொண்டு செய்ய முயல்வேன். என நான்கு புருஷார்த்தங்களையும் அவனே தருகிறான். அதுல பெருமாளே சொல்றார் இல்லையா பகவத்கீதையில, ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச வரதரிஷப அப்படின்னு சொல்றாரு. நான்கு விதமான புருஷார்த்தங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கும் பொழுது நான் மற்றவாழ்கிட்ட போக முடியுமா? எஸ்ய அனுகிரகம் எஸ்ய அனுகிரண்டாமி, அவன் என்னை காப்பாற்றுகின்றான். ஒரு திருஷ்டாந்தத்தோட சுவாமி தேசிகன் இந்த இடத்துல பூர்த்தி பண்றார் இந்த ஸ்லோகத்துல. தானா முஷ்டி முச்சே குச்சேல முனையே வித்தேசத்தாம் தத்தே ஸ்ம. ஒரு புடி அவள் கொடுத்துட்டு அவள் கொடுத்த அந்த குச்சேலருக்கு பெருமாள் எதையெல்லாம் கொடுத்தார்? அப்படிப்பட்ட உதார தன்மையுடையவன் அவன்தானே. அப்படி அளித்ததை அனுகிரகித்ததை நாம் பார்த்திருக்கோம் இல்லையா இந்த சரித்திரத்தின் மூலமாக. குச்சேலன்றவன் அத்தியந்த ஏழை, எம்பெருமானுடைய பால்ய சிநேகிதன், பார்த்துட்டு போலான்ட்டு வந்தார், ஒண்ணுமே கேட்கல, ஆத்துல ஏதாவது கேட்டுட்டு வாங்குவோன்னு அனுப்புறா, எதுவுமே கேட்கல, அமைதியா இருக்கார். எம்பெருமானுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய அவல ஒரு துணியில முடிச்சு போட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை கொடுக்கறதுக்கே வெக்கப்படுறார். ஏன்னா எதுவும் வாங்கி ஏதாவது ஏதோ உபகாரம் சமர்ப்பிக்காமல் எம்பெருமான போய் பார்க்க கூடாது இல்லையா, பெரியவால பார்க்க கூடாது. இப்ப தன்னுடைய அத்தியந்த சிநேகிதன் ஒண்ணுங்க வெறுங்கையோடு அவரை போய் பார்க்க முடியாது இல்லையா. ஆகையினால வெறுங்கையோடு வரமாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணம் எம்பெருமானுக்கும் இருக்கு. பார்த்தால் ஏதோ கையில வச்சுட்டு இருக்கார், நீ வெறுங்கையோடு வரமாட்டிய, கையில் ஏதோ வச்சிருக்கிய, அதை கொடு அப்படின்றால் பெருமாள் அந்த அவளை எடுத்து ஒருபடி வாயில போட்டுக்கிறார். அந்த ஒருபடி அவள் பெரும் செல்வங்களை பெற்று தந்தது. குச்சேலம் எப்படி இருந்தா, கிழிந்த ஆடைகளை உடுத்தியவனாக இருந்தான், திடீர்னு குபேரன் ஆயிட்டான். இதுல குச்சேலனா முயன்று சம்பாதித்தான் இல்லையே, பெருமாளை சேவிச்சான், சிநேகிதனாக பழகினான். தேவம் சேவித்துமேவ நிச்சினுமகே தானா முஷ்டி முச்சே, ஒரே ஒரு பிடி அவள்தான், ஒரே ஒரு பிடி அவள் கொடுத்தவனுக்கு அவ்வளவு தினம் கிடைச்சது. நமக்கு கிடைக்காதா? ஒரு ஸ்லோகம் இருக்கு, பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி அப்படின்னு இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்துல கூட வருது, பிராபிய வஸ்துனி வைத்திருஷ்ணியம் இல்லையா, பிராபியேத்தர வஸ்துனி, எந்த பொருளை அடைய வேண்டுமோ பிராபிய வஸ்துல இச்சை ஏற்படணும், திருஷ்ணா ஏற்படணும், ஆசை ஏற்படணும், பிராபிய வெத்திரிக்த வஸ்துக்கள்ல வைராக்கியம் ஏற்படணும். பரமாத்மனி யோ ரக்தா, எம்பெருமானிடத்தில் எவனொருவன் அத்தியந்தம் பிரீத்தி பாத்திரத்தோடு விளங்குகின்றானோ அவன் மற்ற விஷயங்கள்ல ஈடுபடவே மாட்டான் என்பதாக சுவாமி தேசிகன் தன்னுடைய சிநேகிதனுக்கு, வித்யாரண்யர் அப்படின்ற ஒரு சிநேகிதருக்கு இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.